ஆவரண பீட்சேத்சக்தி பிராந்தி வடிவமாயினால் ஜகசிருட்டி முதலியவற்றை ஏலையாக உடைய ஈசனது கருணையினால் அவித்தியர் கரும வாசனைகளோடு பிரதிபலித்திருக்கும் ஜீவர்களுக்கெல்லாம் போகசாதனமான சுமசிரியரங்களுண்டாத பொருட்டு என்று நின்ற தமகுணப் பிரணான மாயானது ஆவரணம் மறைப்பு விடசேபம் தோற்றம் என்றிரண்டு சக்திகளாகப் பிரிந்தது. 28. சூட்